அருமை அருமை. நான் சரியாக தான், நான் தான் கவனிக்கல. அதில் கரும்பு வச்சுருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையா, அந்த இது வந்து அந்த நுனி கொஞ்சோண்டு தெரியுமா, நான் சரியாக அதை கூர்ந்து கவனிக்காமல் விட்டுட்டேன் கண்ணு. நல்லா செஞ்சுருங்க, அருமையாக இருக்குது. நன்றி நன்றி.